ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே மைதினே தனட்ட பயக்கட்ட பமன பெற இவர கரல அக்குளாகின வியாகை பாப்பிட்டியே ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷேத மைதினே பவத்வாகின அன்ன வெடி வெலாவக் வெரி உனையை ஏசபாலன பிரஷ்னே எக்ஸஜாதிக பக்ஷேத்தைக்க ஹவுல் வெலா தீககிகில்லா ஹொர ஆண்டுவ கதபு நிசாய் ஜனதாவட யுஎன்பிய தித்த வெண்ணே கெசேத ஜனதாவட யுஎன்பிய சமக எக்கத்து வெலா இன்ன மினிஸ்து தித்த வேணும் இக்மனிங் ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே